இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிழும் இரவங்கள் ஆயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாள ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்க கடல் என்னை ஏந்தக்கூடாதென கையோடு சொல்லாது உள்ளா குடல் நீ தொட்டா விழிகளில் வழிந்திடும் மழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனைவிட வேறு நினைவுகள் ஏறு ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா கண்ட பின்னே ரோஜா ரோஜா ചരോചാ